ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் காயிலே சிறு சிங்கார கூட்டுக்குள்ளே மலை தென்றலும் ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் காயிலே ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் காயிலே சிறு சிங்கார கூட்டுக்குள்ளே மலை தென்றலும் வீசையிலே குயிலு குஞ்சு தூங்கட்டுமே ராத்திரி வேளையிலே கண்முழிச்சு நான் இருப்பேன் கண்ணே உன் பக்கத்திலே சோலை பூவே ஆறீரோ பசுஞ்சொக்க பொன்னே ஆறீரோ ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் காயிலே வாங்கி வந்த மல்லிகை பூ சூடி கொள்ள அன்பு தாரமில்லே தாரமில்லை போகையிலே என்னிடத்தில் சொல்லிக்கொள்ள கூட நேரமில்லே நேரமில்லை நான் பெற்ற செல்வமே சொந்தோ என்று உன்னை விட்டால் யாருமில்லை நாள்தோறும் அம்மாடி கண்ணீர் சிந்த கண்ணில் இன்னும் நீருமில்லை காயங்கள் காலம் முழுக்க ஆறாதோ நான் செய்த பாவ கணக்கும் தீராதோ மகிழம்பூவே எந்தன் மணிமுத்தே குழலை போலே தினம் மழலை வேசும் இளம் பூங்கொத்தே பூங்கொத்தே ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் காயிலே குயிலு குஞ்சு தூங்கட்டுமே ராத்திரி வேளையிலே கண்முழிச்சு நான் இருப்பேன் கண்ணே உன் பக்கத்திலே சோலை பூவே அறிரோ பசுஞ்சொக்க பொன்னே அறிரோ ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் காயிலே சிறு சிங்கார கூட்டுக்குள்ளே மலை தென்றலும் வீசையிலே